கண்முதல் வாருணாச்சல சிவா முன்னேறி நீயே அருணாச்சல சிவா அடிமுடி சிவனே அருணாச்சல சிவா அன்பரை காப்பாய் அருணாச்சல சிவா. கண் முதல்வா அருணாச்சல சிவ முன்னேறி நீயே அருணாச்சல சிவ அடிமுடி சிவனே அருணாச்சல சிவ அன்பரை காப்பாய் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அண்ணாமலையே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அரங்கர சிவ சிவ அருணாச்சல சிவ. அருணாச்சல சிவ செயலும் நீயே அருணாச்சல சிவ பரம்பொரு நீயே அருணாச்சல சிவ பார்வதிநாத அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அண்ணாமலையே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அரகர சிவ சிவ அருணாச்சல சிவ. மாதுருபாக அருணாச்சல சிவ மங்கள மருள்வாய் அருணாச்சல சிவ சந்ததி தந்து அருணாச்சல சிவ நிம்மதி தருவாய் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அண்ணாமலையே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அரகர சிவ சிவ அருணாச்சல சிவ. தீபச்சுடரே அருணாச்சல சிவ தீமய எரிப்பாய் அருணாச்சல சிவ வேதநாயகா அருணாச்சல சிவ வேதனை தீர்ப்பாய் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அண்ணாமலையே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அரகர சிவ சிவ அருணாச்சல சிவ. சாத்திரம் நீயே அருணாச்சல சிவ கோத்திரம் நீயே அருணாச்சல சிவ சர்வேஸ்வரனே அருணாச்சல சிவ சர்வம் நீயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அண்ணாமலையே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அரகர சிவ சிவ அருணாச்சல சிவ. ஆதி நீயே அருணாச்சல சிவ அந்தம் நீயே அருணாச்சல சிவ தென்னாடுடையோன் அருணாச்சல சிவ சொக்கநாதனே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அண்ணாமலையே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அரகர சிவ சிவ அருணாச்சல சிவ. நீயே அருணாச்சல சிவ ஊழி நீயே அருணாச்சல சிவ அம்மை நீயே அருணாச்சல சிவ அப்பன் நீயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அண்ணாமலையே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அரகர சிவ சிவ அருணாச்சல சிவ. கங்கையின் கணவா அருணாச்சல சிவ கைலை நாதா அருணாச்சல சிவ சங்கம் வைத்தே அருணாச்சல சிவ தமிழினை வளர்த்தாய் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அண்ணாமலையே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அரகர சிவ சிவ அருணாச்சல சிவ. கைலாசவாசா அருணாச்சல சிவ மலைமகள் நாதா அருணாச்சல சிவ பரமேஸ்வரனே அருணாச்சல சிவ அகிலத்தை காப்பாய் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அண்ணாமலையே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அரகர சிவ சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அண்ணாமலையே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அரகர சிவ சிவ அருணாச்சல சிவ. மகத்துவமானது அண்ணாமலையே திருவண்ணாமலையே மலை தனை மலையே அயனும் மானும் பனிந்தண்ணல் மலையே திருவண்ணாமலையே திருவண்ணாமலையே ஆணவம் அழித்த அதிசய மலையே சங்கரி கணவனம் சுந்தர மலையே திருவண்ணாமலையே திருவண்ணாமலையே சந்தரின் தந்தையே வரம் தரும் மலையே ஐந்து முகம் கொண்ட மணிமா மலையே திருவண்ணாமலையே திருவண்ணாமலையே ஐங்கரணம் தினம் துதி செய்யும் மலையே விஸ்வநாதனின் விஸ்வரூப மலையே திருவண்ணாமலையே திருவண்ணாமலையே வில்வத்துக்கு மயங்கும் இடையோன் மலையே நம சிவாய சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.